ശ്രീമധവാംസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീർഹൃദവൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമത്സൃജ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം. ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യഃ കവിതാർഗിഹ കേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. അസ്മദ് ഗുരുഭ്യോ നമഃ. വ്യാസം ലക്ഷ്മണയോഗീന്ദ്രം പ്രണമ്യ അന്യാൻ ഗുരുനപി തൈത്തരീയക വേദാന്തവിവൃതിം കരവാണിയഹം. ഇത് ഉപനിഷത് ഭാഷ്യക്കാരന് സുപ്രസിദ്ധമായി അഴയ്ക്കപ്പെടുവതാണ് രംഗരാമാനുജമുനി. இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கு பண்ணினதான மங்கள ஸ்லோகம். இதனுடைய அர்த்தமானது பகவான் வியாசர் அல்லது அவர் கிருஷ்ணத்வைபாயனர்னும் சொல்லுவார். அவர்தான் வேதத்தை முதல்ல ரிக்யஜுர் சாமம்னு தொகுத்தவர். அப்படிப்பட்ட அந்த பகவான் வியாசரை வணங்கி நம் தர்சக ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரரை வணங்கி மற்றுமுள்ள சுவாமி தேசிகன் முதல ஆச்சாரியர்களையும் வணங்கி இந்த தைத்திரிய உபனிஷத்திற்கு பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சாதிக்கிறார். இந்த தைத்திரிய உபனிஷத்தில் இதுவரைக்கும் முதல் மூன்று வள்ளிகளான சிக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லின்னு இந்த மூன்று வள்ளிகளை இதுகாரும் அனுபவித்தோம். இப்போ இதில் நாலாவது வள்ளியான நாராயணவல்லின்னு பேரு. இது இந்த தைத்திரிய உபனிஷத்தை நாலு வள்ளியாகவும் பிரிச்சிருக்கா. இது நாலு சேர்ந்துதான் ஒரு உபனிஷத்து. அத மூணாவும் பிரிச்சிருக்கா. சாம்ஹிதி உபனிஷத்து, வாருணீர் உபனிஷத்து, யாகிகீர் உபனிஷத்துன்னு மூணாவும் பிரிச்சிருக்கா. இதத்தான் நாம உபாகர்மத்தின் போது, அதாவது ஆவணியாவட்டத்தில் பூணல் போட்டு வருமானோ, அப்போ தர்ப்பணம் பண்ணும்போது சாம்ஹிதி தேவதா உபனிஷத தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத தர்ப்பயாமி, யாக்னிகீர் தேவதா உபனிஷத தர்ப்பயாமின்னு தர்ப்பிக்கிறோமே. அப்போ இது சீக்ஷாவல்லியில சம்ஹிதாயா உபநிஷதம் வியாக்யாஸ்யாமஹான்னு அதுவே ஸ்பஷ்டமா சொன்னதுனாலே அந்த சம்ஹித பாகம் அந்த அத்தியாயமானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த சீக்ஷாவல்லிக்கு சாங்கிகி உபனிஷத்துன்னு பேரு. இரண்டாவது வல்லியான ஆனந்தவல்லி அல்லது பிரம்மவல்லின்னு சொல்றாளே அது. மேலும் மூன்றாவது வல்லியான அந்த பிருகுவல்லின்னு சொல்றோமே, அந்த பிருகுவை வருணிஹின்னு ஆரம்பிக்கிறதே அந்த மூன்றாவது வல்லியும் பிரம்ம வித்தைக்கு சம்பிரதாய பிரவர்த்தகரான வருணன் என்னும் ரிஷி தன் பிள்ளையான பிருகுவுக்கு உபதேசம் பண்ணினதனாலே, வருணனுடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்ணதாலே இது வாருணீ உபனிஷத்துன்னு சொல்லப்படுறது. இந்த நான்காவது வள்ளி, முதல் வள்ளி சாம்ஹீ உபனிஷத்து சீக்ஷாவல்லி, இரண்டாவது ஆனந்தவல்லியும் பிருகுவல்லியும் சேர்ந்து அது வாருணீ உபனிஷத்து. இப்ப நான்காவது வள்ளியான இந்த நாராயணவல்லி இருக்கே, இது பகவானாலே யஜ்ஞருங்கிறதான ரிஷிக்கு உபதேசிக்கப்பட்டதனாலே இதுக்கு நாராயணவல்லின்னு பேர் வந்தது. இந்த நாராயணவல்லியிலே யஜ்ஞங்களை உபாசன ரூபமாக இதை நம்ம அனுபவிக்க போறோம். இதுல அதிகமா சொல்லி இருக்கிறதுனாலே இதை யாகீஹீரோபனிஷத்துன்னு பேர் வச்சா. இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கு ஏன் தைத்திரிய உபனிஷத்துன்னு பேர் வந்ததுங்கிறதெல்லாம் நாம முன்னையே ரொம்ப விசதமா அனுபவிச்சுட்டோம். அதை திருப்பி இப்ப எல்லாரும் மனசுல கொண்டு வந்து அது அந்த தைத்திரியங்கிறதுக்கு எப்படி பேர் வந்தது, அந்த தித்திரி புறா எடுத்து உருவத்தை எடுத்து அந்த யாக்ஞருடைய சிஷ்யர்கள் எல்லாம் அதை அதிகரித்ததுனாலே அது தைத்திரிய உபனிஷத்துன்னு பேர் வந்தது. இந்த நாராயணவல்லிய சில பேர் மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்றா. அது இங்க நம்ம தென்னாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில இத இப்படி மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்ற வழக்கம் இல்லை. இது இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய நாலாவது வள்ளியாகத்தான் இன்றளவும் அத்தியனம் பண்ணப்படுகிறது. இந்த தைத்திரிய உபனிஷத்தின் சீக்ஷாவல்லி, பிருகுவல்லி, ஆனந்தவல்லிங்கிற மூணு வள்ளிகளுக்கும் பாஷ்யம் எழுதிய ஸ்ரீ சங்கராச்சாரியார் இந்த நான்காவது வள்ளியான நாராயணவல்லிக்கு பாஷ்யம் எழுதல. ஆனா இந்த நாராயணவல்லியினுடைய சில பாகங்களை மேற்கோளாக காட்டி தன்னுடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது இதிலேயும் மூணாவது அத்தியாயம் நாலாவது பாகத்திலேயும் இதை விசதமா சொல்றதுனால இத அவரும் பண்ணலன்னா கூட உபனிஷத்தா ஒத்துக்கொண்டு அதை இது பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. இந்த நாராயணவல்லிங்கிற இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய கடைசி பாகம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய ஆரண்யகத்தில் கடைசியில இருக்கு. பூர்த்தியா வேதம் எல்லாத்துக்கும் பாஷ்யம் எழுதின பட்டபாஸ்கராச்சாரும் சாயணாச்சாரும் இத யாகிஹி உபனிஷத்துன்னு ஒத்துக்கொண்டிருக்கா. ஆனா இத பத்தி விளக்கும் போது இது கிளம் என்னும் பின்பு சேர்க்கப்பட்ட தொகுதியின்னும் அவளுடைய ஒரு உத்தேசம். பல இடங்களிலிருந்து வேத மந்திரங்களை எடுத்து அதிலே இது தொகுக்கப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ச்சியாக விஷயம் கூறப்படவில்லை என்னும் அதனால இத வந்து ஒரு பூர்த்தியான உபனிஷத்துன்னு சொல்ல முடியாது. மேலும் பிரம்ம வித்தியை காட்டிலும் கர்மத்தை பத்தி அதிகம் சொல்றதுனால இத பூர்த்தியா உபனிஷத்துன்னு சொல்ல முடியாதுங்கிறது சில பேருடைய வாதம். ஆனா ஆரம்பத்தில் இந்த நாராயணவல்லி ஆரம்பிக்கும் போது இருக்கிறதான ஆரம்பத்தில் சில இதுல பரமாத்ம பிரகரணமும் முடிவுள்ள அந்த ஞான சாதனமாகிய சந்நியாச பிரகரணமும் இத மற்ற உபனிஷத்துக்களுடன் கூட ஒன்று சேர்க்கிறது. கர்மம், உபாசனை, ஞானம் என்ற விஷயங்களை பற்றி சம்ஹிதையிலும் பிராமணத்திலும் சேர்க்காமல் விட்டு போன பல மந்திரங்கள் இந்த நாராயணவல்லியிலே காணப்படுகிறது. அதனால இத பிரகீர்ணம்னு சயனாச்சார் சொல்றார். இந்த சிதறவிகளெல்லாம் ஒன்னா எடுத்து அது முதல்லையும் ஆரம்பத்திலேயும் அந்த பிரம்மோபாசனத்தை சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு ஏத்ததானவைகளோட சேர்த்து இத 80 அனுவாகமா அனுசந்திக்கிறார். இதுல சில பேர் 90 அனுவாகமாகவும் அனுசந்திக்கிறார். ஆனா நம்ம இது அந்த சாந்தி பாடத்தோட சேர்ந்து 80 அனுவாகம். இப்படி இத அந்த 80 அனுவாகத்தையும் இன்னுமே ஒன்னு ஒன்னா அது எப்படி உபனிஷத்துக்கு உண்டானதான ஒரு அதி ஆச்சரியமான பிரம்மத்தை நமக்கு எப்படி அது தெரிவிக்கிறதுங்கிறத கிரமேண அனுபவிப்போம். முதல்ல சாந்தி பாடம். ஹரிஹி ஓம். சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த சாந்தி பாடம் முன்னையே பார்த்திருப்போம். குரு சிஷ்யர்களான எங்கள் இரண்டு பேரையும் சேர்த்து எம்பெருமான் காப்பாற்றட்டும். குரு சிஷ்யர்களான எங்கள் இரண்டு பேரையும் சேர்த்து எம்பெருமான் போஷிக்கட்டும். குரு சிஷ்யர்களான நாங்கள் இருவரும் சேர்ந்து வீரியத்துடன் நன்கு உழைப்போமாக. எங்கள் அத்யயனம் கூர்மையுள்ளதாகவும் பிரகாசம் உள்ளதாகவும் ஆக வேணும். அதனாலே ஒருபோதும் நாங்கள் ஒருவரையொருவர், அதாவது ஆச்சாரியன் சிஷ்யர்களோடும் சிஷ்யர்கள் ஆச்சாரியனோடும் துவேஷிக்காமல் இருக்க வேணும்னு இந்த கடைசியில துவேஷிக்காமல் இருக்க வேணும்னா, இது வைதீக பரம்பரையில ஆச்சாரியன் எம்பெருமான காட்டிலும் மிக ஒஸ்தி, அதனால அவனிடத்திலே எப்படி துவேஷம் வரும், எப்படி விரோதம் வருங்கிறதான ஒரு கேள்வி. அதுக்கு இந்த விரோதங்கள் ஆச்சாரியன் மூலமாகவும் வரலாம், அல்லது சிஷ்யர்கள் மூலமாகவும் வரலாம். ஒரு ஆச்சாரியன் நல்ல புத்திசாலியான பையனை இயற்கையாகவே அந்த ஆச்சாரியனுக்கு பிடிக்கும். அப்படி அந்த ஆச்சாரியன் அவன் மேலே அதிகமான ஸ்ரத்தையே காண்பிப்பான். அப்போ சகாத்தியாயன இன்னொரு மாணவனுக்கு, அவனுக்கு அந்த முதல்ல சொன்ன மாணவனை காட்டிலும் கொஞ்சம் புத்தி குறைச்சல், அவன் அண்ணா பிடிக்கிறான்னு அவன் மேலேயே ஆச்சாரியன் பிரீத்தியா இருக்கார், அடியன் மேலே பிரீத்தியா இல்லையேன்னு நினைக்கிறான். அதனாலே துவேஷம் ஏற்படுவது. ஒரு சிஷ்யன் ஏழை, இன்னொரு சிஷ்யன் பணக்காரன். இப்ப ஆச்சாரியனுக்கு சமர்த்தியா அந்த பணக்கார சிஷ்யன் சமர்ப்பிக்கிறான், ஏழை சிஷ்யனால சமர்ப்பிக்க முடியல, அப்போ தாரதமியம் ஏற்படுறது, அதனாலே துவேஷம் வருது. இப்படி ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் தேஷம் வரத்துக்கு 100,000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்றது, எந்த காரணத்தை கொண்டும் ஒருபோதும் அந்த குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் ஒத்தரையொத்தர் துவேஷிக்காமல் இருக்க வேண்டும். இது ஆச்சாரியனுடைய கடமை என்ன, சிஷ்யனுடைய கடமை என்ன? ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மரக்ஷணத்தை பண்ணுபவன், சிஷ்யன் ஆச்சாரியனின் தேக ரக்ஷணத்தை பண்ணுபவன். இப்போ ரெண்டு பேருக்குமே கிருத்தியம் இருக்கு. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மலாபத்திலேயே என்னைக்கும் நோக்காயிருந்து அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பிலிருந்து பின்வாங்கப்படாது. அதே மாதிரி சிஷ்யனானவன் ஆச்சாரியனுடைய திருமேனி, அதாவது அந்த சரீரம் போஷிக்கப்பட வேணும் அப்படின்னு அவனுடைய சரீர போஷணத்தை தனக்கு தலையாய கடமையா ஒவ்வொரு சிஷ்யனும் நினைக்கணும். இப்போ இந்த நிலை கொஞ்சம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஆச்சாரியெல்லாம் அந்த ஆத்ம ரக்ஷணத்தை பண்ணாத இல்லை, நிச்சயம் பண்றார். என்ன சமாஷ்ணம் பரண்யாசாதிகள்லாம் எல்லா ஆச்சாரியரும் பண்ணி வச்சுருக்கா, ஆனா ஆச்சாரியனுடைய சரீர ரக்ஷணத்தை பேணுறதுக்கு நம் போன்ற சிஷ்யர்கள் தவறிவிட்டோம் அப்படின்னு சொன்னா இது மிகைப்படுத்தியதான வார்த்தை நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒரு ஒரு சமய ஆச்சாரியாளுக்கு பிக்ஷை இல்லாத அவ இருக்கிறத பார்த்து மனசு, இப்பன்னு இல்லை கொஞ்ச வருஷ காலமாகவே இது மனசுக்கு ரொம்ப துக்கத்தை தரக்கூடியதான விஷயம். அதுலேயும் இப்போ அந்த ஆச்சாரியால் சிஷ்யனுக்கு ஒரு குறையும் வைக்கல. அவ எப்ப போய் கேட்கிறாளோ அப்பெல்லாம் பரநியாசம் பண்றா, எப்ப போய் கேட்கிறாளோ அப்பெல்லாம் சமாஷ்ணம் பண்றா. ஆனா அப்படி பரம உபகாரம் பண்ற ஆச்சாரியால நாம பார்த்துக்கிண்டமான்னா இல்லை. அவரை பசியும் பட்னி ஏண்டா இந்த மாதிரி திருதண்டத்தை பிடிச்சுண்ட ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டோன்னு அவ உள் மனசுல ஒரு தனக்குத்தானே வெறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம இப்ப தள்ளி வச்சிருக்கோம். அதுவும் இது கொஞ்சம் நிறைய சிஷ்ய சமுத்தி இருக்கிறதுலன்னா ஏதோ ஒன்னுக்கு ஒண்ணு ஒரு 10-2 விழுதுலாவது வந்துடும். அதுவே ஒரு சின்ன ஆர்கனைசேஷனா இருந்தா, ஆர்கனைசேஷன் இந்த இடத்துல அடியன் சொல்றது அந்த ஆசிரமம் போன்றத, அப்போ அவளுக்கு அந்த சிஷ்யர்களும் ஜாஸ்தி இல்லை. அப்படி அந்த சிஷ்யால் இருந்தாலும் அவளுக்கு தான் பசங்களை என்ஜினியரிங் டாக்டர்னு இப்படி படிக்க வச்சு தான் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்றதான இந்த தற்கால ரீதியில அவ போயிட்டா. ஏதோ ஒரு நாள் வருவா வந்து இன்னைக்கு பரநியாசமோ இல்ல பஞ்சசம்ஸ்காரமோ பிரார்த்திப்பா ஆச்சாரியிட்ட, ஆச்சாரியரும் பரம தயாளுவா பண்ணி வைப்பர் போடுவா, அதோட சரி ஆசிரமத்தை மறந்துடுவா. அப்போ ஆச்சாரியனுடைய தேக ரக்ஷணத்தை சிஷ்யன் ஒவ்வொருவரும் தன்னுடைய தலையாய கடமையா கருதணும். அப்படி அவன் நினைச்சான்னா தான் இந்த ஆச்சாரிய குரு அந்த குரு சிஷ்ய பாவமானது தொடர்ந்து வரும். இப்படி ஆச்சாரியனுக்கு தினம் ஒரு வா ஒரு சாத்துமிஞ்சாத்துக்கு கூட வழி இல்லைன்னா யார் அப்புறம் ஆசிரம ஸ்வீகாரம் அளிப்பார்? அதனால இப்போ போயிட்டு இருக்கிற இந்த துர்தசை மாறணும். அது சர்வேஸ்வரன் தான் மாற்றணும். ஏதோ மாவித்விஷா வகைன்னு சொல்லும் போது அடியனுக்கு ஒரு மனசுல ஒரு தாபம், அதனாலே அத சொல்ல மேல உபனிஷத்து ஆரம்பிக்கிறது. அம்பஸ்ய பாரேபுவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜோதி கும்சி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதி ஷரதி கர்பேந்தஹ யஸ்மின் நிததும் சஞ்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேதுஹு ததேவ பூதம் ததுபவ்யமாயிதம் ததக்ஷரே பரமே வ்யோமன் யேனாவ்ருதம் கஞ்ச திவம் மஹீஞ்ச யேனாதித் சமந்தமந்திரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே பிரஜா. இப்படி இந்த முதல் அனுவாகமானது சொல்லே போறது. இதுல அஞ்சு பஞ்சாதி உண்டு. இப்ப மூணு சொன்னோம். இந்த சாந்தியில கடைசியில ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹீன் முடிஞ்சது பார்க்கா. இது நம்மிடையிலே தோன்றுவதான, அதாவது தன்னாலே வருவது, சூழ்நிலையினுடைய இதனாலே வர்றது, தெய்வத்தினாலே வர்றதுன்னு மூன்று துன்பங்கள் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்லுவார். அந்த மூன்றும் அறவே ஒழிந்து அது எதிர் நிகழ் கழிவுங்கிறதான முக்காலத்திலேயும் நமக்கு எல்லா விதமான அமைதியையும் இன்பத்தையும் நல்க வேணும்னு அங்கே சாந்தி பாடத்தில் மூவகையிலும் சாந்தி நிலவுவதற்காக ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் கிரமேண இந்த உபனிஷத்து ஆரம்பிக்கிறது. அம்பஸ்ய பாரே அப்படிங்கறத அபாரே அம்பசி, அதாவது அபாரேன்னா கரை காண முடியாதபடியான அம்பஸ். அம்பசின்னா அந்த ஜல சமிருத்தி, அதாவது நீர்பெருக்குன்னு தமிழ்ல சொல்றோம்னா அது. இப்போ கரை காணாத நீர்பெருக்கு எங்க இருக்கும்? ஒரு குளம் குட்டையில பார்த்தா எதிர்கிற நமக்கு தெரிஞ்சு போடும். ஆனா சமுத்திரத்துல பார்த்தா தெரியறதோ எதிர்கிற தெரியறது இல்லை. அப்போ அம்பஸ்ய பாரேங்கிறதுக்கு அது அபாரே அம்பசிங்கிறது சமுத்திரத்தை தான் இதை சொல்றதுன்னு வச்சுக்கணும். அப்போ கரை காணாத நீர்ப்பெருக்கு அப்படின்னு சொல்றது இங்கே சமுத்திரத்தை சொல்றது. அப்ப அம்பஸ்ய பாரேங்கிறதுக்கு சமுத்திரம் அர்த்தம். புவனஸ்ய மத்தியே, இந்த உலகத்தினுடைய நடுவில் மத்தியத்தில், நாகஸ்ய பிருஷ்டே அதாவது வானுலகில் உள்ள உச்சியிலே. இப்போ சமுத்திரத்திலே இந்த உலகத்தின் மத்தியிலே வானுலகின் உச்சியிலே உள்ள அத்துணை பிரஜைகளின் நாயகனவன் மகதோ மஹீயான், அப்படிப்பட்ட நாயகன் எப்படிப்பட்டவன் கேட்டா, மகதோ மகியாம், அவன் பெரியதற்கெல்லாம் பெரியவன், அவன் சுக்ரேண ஜோதி கும்ஷி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்த. அப்படி அந்த பெரியதற்கெல்லாம் பெரியவனாயிருக்கின்ற எம்பெருமான் அது விதை வடிவிலே ஜீவாத்மாக்களினுடைய உள்ளத்திலே உரைகின்றவனாகவும் ஒளிகளிலே புகுந்திருப்பவனாகவும் அந்த கருவின் உள்ளும் சஞ்சரிக்கிறான் அப்படின்றத இந்த ஆரம்பத்தில் தைத்திரிய உபனிஷத்தினுடைய நாலாவது வல்லியான நாராயண வல்லி சொல்றது. இதத்தான் ஆழ்வாரும் பறவையினர் கடலை பறவையினர் இப்படி அந்த கடல் பரப்பிலேயும் அதுக்கப்புறம் புவனசிய மத்திய இந்த உலகத்தினுடைய நடுவிலும் நாகசிய பிருஷ்டே வானுலகத்தின் உச்சியிலும் எல்லாருக்கும் அத்தறியாமியாய் எல்லாருக்கும் நாயகனாயிருக்கிறதான அந்த எம்பெருமான் அவன் உலகத்தில் எது பெரியது இருக்கிறதோ அத்தை காட்டிலும் மிகப்பெரியதாக இருக்கிறான் அப்படிங்கிறத மகதோ மகியான்னு சொல்லிச்சு. இப்போ மக பெரியத காட்டிலும் பெரியவனாயிருக்கிறான்னு முதல்ல சொல்லிட்டு அந்த கர்ப்பத்துக்குள்ளேயும் சஞ்சரிக்கிறான் அவன் விதையினுள்ளேயும் இருக்கிறான்னு சொன்னா அப்போ அந்த ஹிருதயத்தில் அந்தர் பிரதேசம் அந்தர்யாமியா இருக்குங்கிறது ரொம்ப சின்ன இடம். இவ்வளவு பெரிதுக்கும் பெரிதாக இருக்கிற எம்பெருமான் மகதோ மகியானா இருக்கிறவன் எப்படி இந்த சின்ன இடத்துக்குள்ள போறான்? ஒருவேளை தன் பெரிய உருவை மாத்திக்கிண்டு ஒரு சின்ன உருவா ஆக்கிக்கிண்டு போறானோ அப்படின்னு விஷ்ணும். அப்ப என்னாகும்? எம்பெருமானுக்கு ஒரு விகாரம் உருமாற்றம்ங்கிறது ஏற்படும். அத சாஸ்திரம் ஒத்துக்கல. எம்பெருமான் என்றைக்கும் விகாரம் இல்லாதவன். அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு நாம நித்தியம் சகசனாம் புரோசம் இருக்கமே, அதனால விகாரம் எதுவும் இல்லாதவன் எம்பெருமான். அப்போ மகதோ மகியானாயிருக்கிற எம்பெருமான் எப்படி இந்த சிறிய பிரதேசத்தின் உள்ளே புகுகிறான் அப்படின்னா தன்னுடைய அகட்டித்தகட்டனா சாமர்த்தியத்தினாலே புகுகிறான் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவன் எங்கெங்கிற அதாவது பீஜத்திலே இருக்கான் அப்படின்னா ஹிருதயகமலத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் இந்த பிரகாசிக்கின்ற வஸ்துக்களிடத்திலேயும் இருக்கான், கருவினுள்ளும் இருக்கான். அதான் பிரஜாபதிஷர திகர்பே அந்தஹான்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அந்த மகதோமகியான்னு சொல்லப்பட்ட பகவான் எத்தகையன், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை உபனிஷத்து மேலே சொல்றது. யஸ்மின் இதகும் சஞ்ச விதைதி சர்வம் யஸ்மின் தேவ அதி விஸ்வே நிஷேதுஹு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எதனிடம் ஒன்றாக கூடி வாழவும் ஒடுங்கவும் செய்கின்றதோ, எதனிடம் எல்லா தேவர்களும் தத்தம் அதிகாரங்களுடன் உரைகின்றார்களோ, அதுவே கடந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் இனி வரும் எதிர்காலத்திலேயுமாக அனைத்தும் அந்த அழிவில்லாததான பரமாகாசத்திலே அதி நிலை பெறுகிறது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது இது சொல்றது, பஞ்சாரி சொல்றது. யஸ்மின்னிதகும் சஞ்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவ அதி விஸ்வே நிஷேதுஹூன். எல்லாம் அந்த எம்பெருமான் ஆஜ்ஞைக்கு கட்டுப்பட்டு அத்தனை தேவதைகளும் நடக்கிறது, மனுஷன் மட்டும்தான் கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லை. இப்போ சூரியன் காத்தால 5:50 உதிக்கணும்னா கரெக்டா 5:50, அது 51 இல்லை 5:49 இல்லை, அந்த 5:50 5:50 உதிச்சுடுவான். அப்படி எம்பெருமான்கிட்ட பயம், அந்த பயத்தோட எல்லா தேவதைகளும் அவளுக்கு என்னதான் அதிகாரம் இருந்தாலும் அவ செயல்கள் அப்படித்தான் இருக்கு. சரி, இந்த அனைத்து பொருள்களும் எவரிடமிருந்து தோன்றிற்றோ எந்த பொருள் இவை அனைத்தையும் வாழ வைக்கின்றதோ திரும்பவும் எதில் இவை அனைத்தும் ஒடுங்குகின்றதோ அதுவே பிரம்மம்னு சொல்லிட்டு, அதாவது ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு இந்த பிரம்மசூத்திரத்திலேயும் வியாசர் முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் ரெண்டாவது சூத்திரமா, இப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை எவம் பண்றானோ, யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு முன்னால தைத்திரிய உபனிஷத்துல பார்த்தோமே, அந்த மாதிரி எவனிடமிருந்து இந்த உலகமெல்லாம் தோன்றியதோ, எவனாலே இந்த உலகமெல்லாம் காப்பாற்றப்பட்டதோ, எவனிடத்திலே இவை அனைத்தும் லயமடைகின்றதோ அவனே பிரம்மம். அப்போ அவன்தான் முழு முதற்கடவுள். ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு சொல்லிட்டு சூத்திரம் இதையேதான் வியாச பகவான் தன்னுடையதான ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதே வார்த்தை ஜன்மாத்யஸ்ய யதோன்னு ஆரம்பிக்கிறார். இப்படி பகவான் ஜெகத்காரண பூதம் அப்படின்றத இந்த இடத்துல நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு சந்தேகம் வரும், இப்போ இதே உபனிஷத்து சொல்றது பரம் சாமியம் உபைத்தின்னு, அப்போ அங்க வைகுண்டத்துக்கு போனா நாம எம்பெருமானுக்கு சமமாயிடுவோமே, அப்போ எம் நாம எம்பெருமானுக்கு சமம்னா அவன் செய்யக்கூடியது அத்தனையும் நாமும் பண்ண முடியுமா இருக்குமோங்கிறதான ஒரு சந்தேகம் வரும். சாஸ்திர ரோமனா குறித்து இல்லை, இந்த ஜெகத் வியாபாரம் நித்தியர்களுக்கோ முத்தாத்மாவுக்கோ இல்லை, வேதத்தில் சிற்சில இடங்களில் இந்த விஸ்வக்சேனருங்கிற சேனை முதலியார் சிருஷ்டி பண்ணினார்னு சொல்றது, அது எம்பெருமானுடைய ஆஜ்ஞையினாலேயே பண்ணாரே தவிர அவர் சுயேட்சையா பண்ணலை, அது தன்னுடைய சக்தியினாலே பண்ணல, எம்பெருமான் நியமனத்தின் பேரிலே அதை பண்ணினார்னு தெரிகிறது. இப்போ பரம்சாமியம் உபயத்தினா இன்னும் எம்பெருமானுக்கு சமமானாம ஆயிடுவோமோ, அங்க என்ன இல்லை, அங்க போயிட்டு இப்ப பெருமாளுக்கு சமமா எனக்கு இருக்கு, அங்க பூலோகத்தில் என் புள்ள இருக்கான் என் பொண்ணு இருக்கான், நான் ரெண்டாம் பெருமா கல்யாணம் பண்ணேனே அவ அம்முடைய அக்கா, அவ எல்லாருக்கும் மோஷம் கொடுக்கணும்னு இவன் நினைச்சா முடியுமோ, அதெல்லாம் அந்த மாதிரி நினைப்பே வராது, அது வேற விஷயம், முடியுமான்னா முடியாது. ஏன், அதாவது மோக்ஷ பிரதானம்னா அது பகவான் தான் இருக்க முடியும், மற்ற ஜீவாத்மாக்கள் இன்னொரு ஜீவாத்மாக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த முக்தாத்மா வரானோ கீழேந்து அவன் எம்பெருமான் திருவடிவாரத்தை தான் ஆசிரியப்பானே தவிர ஏதோ பாகவதோத்தவன் நம்மளை கொண்டாடுவான்ங்கிற மீதி இருக்கிற நித்தியசூரிகளையும் முக்தாத்மாக்களையும் தவிர அங்க முக்த பிராபியனா எம்பெருமான் தான் இருப்பான். மோக்ஷ பிரதானனும் எம்பெருமான், முக்த பிராப்தியனும் எம்பெருமான். அதுக்கப்புறம் இந்த ஜெகத் வியாபாராதிகள், அதாவது ஜெகத்தை சிருஷ்டி பண்றது, அதை காப்பாத்துறது, அதுக்கப்புறம் அதை அழிக்கிறது, லயமடைய பண்றதுங்கிறதெல்லாம் அது எம்பெருமானுடையதுனால செயல். அதை வேற எந்த ஜீவாத்மாவும் பண்ண முடியாது. அதனால இதுலெல்லாம் சாமியாருக்கும் கிடையாது. அதே மாதிரி நான் எம்பெருமானுக்கு சமம்னு அப்போ நான் மகாலட்சுமியே எனக்கு பத்னியா வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த லக்ஷ்மி பதித்துவத்திலும் ஜெகத் வியாபாரத்துவத்திலும் முக்த பிராப்தியத்திலும் மோக்ஷ பிரதானத்துவத்திலும் எம்பெருமான் எம்பெருமான் தான், ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் தான். அவ பரம் எப்படின்னா அங்க ரெண்டு பேரும் ஒன்றாக அனுபவிக்கிறார்கள், ஒன்னா ரெண்டு பேரும் சமம்னு சொன்னதுனாலே எப்படின்னா எம்பெருமானுக்கு துல்லியமான சமமான இன்பத்தை அவர்களும் அனுபவிக்கிறார்கள்னு அர்த்தம். அப்போ அவ அனுபவிக்கிற ஆனந்தமானது எம்பெருமான அனுபவிக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் கொஞ்சலும் குறைச்சல் இல்லை. அது எம்பெருமான அனுபவிக்கிற ஆனந்தம் மாதிரியே இந்த ஜீவாத்மாக்களும் மோக்ஷத்திலே அனுபவிக்கிறாள்னு அங்கே பரம்சாமியம் பைத்தின்னு அத்தை வச்சுண்டுதான் சொன்னாலே தவிர அங்க போனா இவனுக்கு லக்ஷ்மி பதித்துவமோ ஜெகத் வியாபாரத்துவமோ மோக்ஷ பிரதானத்துவம் முக்த பிராப்தித்துவமோ ஒரு காலம் வரப்போறதில்லை. அப்போ எவனாலே இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகிறதோ காப்பாற்றப்படுகிறதோ எவனிடத்திலே அனைத்தும் ஒடுங்குகிறதோ அவன் பிரம்மம். எல்லா தேவர்களும் எவனிடத்திலே தத்தம் அதிகாரங்களுடன் உரைகின்றார்களோ எதிர் நிகழ்கழிவுன்னு சொல்றதான இந்த முக்காலத்திலேயும் அழிவில்லாததான இந்த பரமாகாசத்திலே நிலை பெற்றிருக்குன்னு சொல்றது. யஸ்மின் இததும் சஞ்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவ அதி விஸ்வே நிஷேது ததேவ பூதம் ததுபவ்யமாயிதம் ததக்ஷரே பரமே வியோமன். இது பரமே வியோமன்னா இது பரமாகாசத்திலே ஏனாவிருதம் கஞ்ச திவம் மகீஞ்ச ஏன ஆதித்யஸ்தபசி தேஜசா பிராஜசாஸ. அதில் எந்த எம்பெருமானாலே இந்த வானுலகும் பூவுலகும் ஆகாசமும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த எம்பெருமானாலே வெப்பத்துடனும் பிரகாசத்துடனும் சூரியன் இருக்கிறானோ காய்கிறானோ தகிக்கிறானோ எவனை தீர்க்கதரிசிகள் அன்பாகிற மனக்கடலிலே கட்டிப்பிடிக்கின்றார்களோ எப்பொழுதுமே அழியாத பரம்பொருளாகிய எந்த எம்பெருமானிடம் உயிர்களெல்லாம் உரைகின்றனவோ அவனே எம்பெருமான் அப்படின்றத இந்த மூணாவது இதானது சொல்லித்து. இப்போ யம் அந்த சமுத்ரே கவயோ வதந்தி யதக்ஷரே பரமே பிரஜாஹான்னு சொன்னதுனால அந்த சமுத்ரே அப்படின்னா சமுத்திரம்னா தெரியும் கடல். அந்த சமுத்ரேன்னா வேதத்தில் சமுத்திரங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க சொல்லிருக்கே, அது உள்ளம் என்பதான மனசையும் சொல்லும், சமுத்திரமான கடலையும் சொல்லும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு பொருளும் வச்சுக்கலாம். அப்போ பிரகாசத்துடன் எப்படி சூரியன் தகிக்கிறானோ, எவனை தீர்க்கதரிசிகள் தன்னுடைய அன்பான பிணைப்பினாலே அவனை தன்னுடைய மனக்கடலிலே கட்டி போட்டிருக்காளோன்னா, மனக்கடலில் வாழ வந்த மாய மணால நம்பின்னு ஆண்டாளும் சொன்னாலும். அப்போ அந்த மனசே ஒரு கடல், அந்த மனக்கடலிலே வாழ வந்தவன் அவன் மாய மணால நம்பி. இப்படி அப்படியே அந்த உபனிஷத்தினுடைய இந்த இதா எப்படி ஆண்டாள் அப்படியே காட்டுறா பாருங்க. இதனால இந்த மூ உலகுக்கும் முதல்வன், அதான் பிருத்திவி தீபம் அந்தரிக்ஷம்னு சொல்றா. அதான் பூ உலகு வானுலகு இடைவெளின்னு சொல்றதான ஆகாசம். பூ உலகுங்கிறது பிருத்திவி, வானுலகுங்கிறது தீபம், அந்தரிக்ஷங்கிறது இந்த ஆகாசம் இடைவெளின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு பொருள் இல்லாத எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கான் பகவான், வியாபிச்சுன்னு இருக்கான். அந்தர் பகித்தத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதான்னு ஒரு சூத்திரத்துல சொல்லிட்டு, அந்த மாதிரி கரந்தசில் இடம் தரும் இடந்திகள் பொருள் தரும் அவன் வியாபிக்காத இடமே இல்லை, உள்ளும் புறமும் எல்லா இடத்திலேயும் வியாபிச்சிருக்கான். இப்போ இங்க வியாபிச்சிருக்கான்னு சொன்னா எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கான், அது எதிர்நிகழ் கழிவுன்னு முக்காலத்திலேயும் வியாபிச்சிருக்கான்னு சொன்னா, இப்போ அந்தர் பிரதேசம் இருந்தா அந்த அந்தர் பிரதேசத்துக்குள்ள பிரவேசிக்கலாம், அதாவது உள்ளடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா. ஆனா அப்ப ஜீவாத்மா எப்படி இருக்கான், அவன் அணு, அந்த அணுக்கு அந்தர் பிரதேசம் உண்டா, அதுக்கு அந்தர் பிரதேசம்னே ஒண்ணு கிடையாது. கிடையாது போது இல்லாத போது அவன் எப்படி அந்தர்யாமியா இருக்க முடியும், இது ஒரு கேள்வி இல்லையா. அவன் எப்படி அந்தர்யாமியாக இருக்க முடியும், ஏன்னா இப்போ புறத்துல இருக்கான் ஒத்துக்கிறோம். அப்போ நம்ம ஜீவாத்மா ஒரு பொருள், இப்போ ஜீவாத்மாவும் ஒரு வஸ்து தானே, ஒரு பொருள் தானே, அந்த பொருளை உள்ளேயும் புறத்திலேயும் எம்பெருமான் வியாபிச்சிருக்கணும், வெளியில வியாபிக்கிறதுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கூடியது. அப்போ உள்ள வியாபிக்கணும்னா அந்த அணுக்கு ஒரு அந்தர் பிரதேசம் இருக்கணும், ஒரு உள்ள இடம் இருக்கணும். அப்படிதான் உள்ள இடம் இருந்தா அது அணுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு மேல அதை பழுக்க முடியாது போதுதானே அது அணுன்னு சொல்ற. அதனால இது முடியாதே இது. அப்போ அந்தர் பகிச்சத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதாங்கிற வேத வாக்கியம் தப்போ, ஏன்னா சர்வன்னு வந்திருக்கு, அதனால இந்த ஜீவாத்மாவும் அதுல அடக்கம். சர்வம்னா எல்லாம்னு சொன்னா ஜீவாத்மாவும் அதுல அடக்கமோனும். அப்போ அடக்கம்னு சொன்னா அப்போ இந்த ஸ்ருதி வாக்கியம் பொய்யோ, இல்ல அந்த இடத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் ஜீவாத்மாவை தவிரன்னு சொல்லியிருக்கணுமோ அப்படின்னுங்கிறதெல்லாம் தோணும். இதெல்லாம் ஒண்ணுங்கிட வேண்டாம், ஏன்னா முன்னையே நாம பார்த்தோம் அந்த இருதய குகையில ஆனந்தவல்லியில முதல்லயே பார்த்தோம் பிரம்ம விதாப்னோதி பரம். அதுல எப்படி இருக்கான் அந்த ஆத்ம குக உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிறான். அது என்ன, முன்ன நம்ம வியாக்கியானத்துல ஆழ்வாருடைய சீசுத்திகள்லாம் கேட்டி அங்க கருடன் மேலே வாகனத்துல இப்போ அந்த ஏசலே கண்டருள்றான்னா அவ்வளவு பெரிய வீதி அங்க இருக்கு. எங்க நம்ம மனசுக்குள்ள எம்பெருமான் கருடாரூடனா நல்ல வேகமா ஏசல் கண்டருடுறான்னா பொய்யாடி போடுறான். எப்படி? அவ்வளவு இடம் அவனுக்கு அங்க இருக்கு, நமக்கு தெரியாது. அது அவனுடைய சாமர்த்தியம் ஒண்ணு. ரெண்டா சொன்னா, சரி அந்த பிரதேசம் இல்லேனே வச்சுப்போம். இப்ப ஜீவாத்மாவுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கான்னு தான், ஜீவாத்மாவை புலந்துண்டு அதுக்குள்ள இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது நாம சொல்லி இருக்கிறதுனால, இந்த வேதம் அந்தர்பகிச்சேன்னு சொல்றதுனால உள்ளும் வெளியும்னா, அப்போ இந்த ஜீவாத்மாவும் ஒரு நுண்ணிய வஸ்து. அந்த நுண்ணிய வஸ்துக்கு உள் பிரதேசம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போ அவன் எப்படி இருக்க முடியும்னா, அதுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் அத்தி அற்புதமா வியாக்கியானம் பண்ணிய அதை ஒத்துக்க வச்சா என்னன்னா, இப்ப எம்பெருமான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேத்தனா சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம். இதுதானே நம்ம விசிஷ்டாத்வைத பிரதான பிரதிதந்திரம். அதனால எம்பெருமான் எப்படி இருக்கான், எல்லா பொருளையும் வியாபிச்சுட்டு இருக்கான் வெளியில, சரி அவன் உள்ளே அந்தர்யாமியாவும் இருக்கான். அப்படின்னா இப்ப ஜீவாத்மாவுக்கு உள் பிரதேசம் இல்லையேன்னா, சரி இப்ப இவனுக்கு ஆத்மாவா எம்பெருமானுக்கு சரீரமா யார் இருக்கா? ஜீவாத்மா இருக்கானா? அப்போ சரீரத்துக்கு உள்ள எது இருக்கு? ஆத்மா இருக்கா? அப்போ சரீரியான பகவான் இந்த தன்னுடைய சரீரம், அந்த தன்னுடைய சரீரமானது சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரபஞ்சம் அவனுக்கு சரீரம். அப்ப அந்த சரீரத்துக்கு சரீரியா ஆத்மாவா பகவான் இருக்கானா? அப்போ இந்த உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கா? அப்போ ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டா. அந்த மாதிரி இங்கே இது எல்லா இடத்திலேயும் இருக்கு. அந்த உள்ள கடலிலே யமந்த சமுத்ரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே பிரஜாஹான். அதுக்கப்புறம் சொன்னா, யத பிரசூத ஜகத பிரசூதிதோ யேன ஜீவான் பூம்யாம் யதோஷதீபி புருஷான் பசூதுஷ்ச விவேஷ பூதானி சராசராணி. இந்த உலகை தோற்றுவிக்கின்ற, அதாவது பிரகிருத்தியிலேந்து தானே எல்லாம் உண்டாருது, இந்த உலக பிரசவிக்கிற பிரகிருதி எவரிடமிருந்து தோன்றிற்றோ, ஜலத்தால் உயிர்களை பூமியில் எவன் தோற்றுவித்தானோ, இந்த மரம் செடி கொடி இப்படி மனிதர்களிடத்திலேயும் பசுக்களிடத்தும் அந்த சராசரமாகிய பொருள்கள் அனைத்துள்ளும் எவன் புகுந்து உள் உரைகிறானோ அவனே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லு. இப்போ இப்படின்னா எல்லா காரணங்களுக்கும் உபாதான காரணமாய், உண்டான காரிய பொருள் அனைத்துக்கும் உபாதான காரணமாய் எவன் இருக்கிறானோ அவன்தான் பிரம்மம்னு சொல்லு. இப்போ இந்த பிருத்திவி உலகம், இந்த உலகத்தை எது தோற்றுவிக்கிறது? அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி, அதாவது மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருத்தியிலேந்து மகத்து அகங்காரம், அந்த அகங்காரம் மூணா பிரிஞ்சு சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு மூணா பிரிஞ்சு, அந்த சாத்வீக அகங்காரத்திலும் ராஜச அகங்காரத்தின் துணையோட அங்க வாகாதி இந்திரியங்கள் பத்தும் மனசும், அதாவது ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, பத்து, மனசு ஒன்று, பதினோரு இந்திரியங்கள் தோன்றிட்டு, அதே மாதிரி ராஜச அகங்காரத்தினுடைய துணையோட தாமச அகங்காரம் சேர்ந்து அதிலிருந்து பஞ்சபூதங்களும் பஞ்சபூத தன்மாத்திரயங்களும் தோன்றின. இப்படி 23 வஸ்துக்கள் மொத்தமா எல்லாம், அப்ப மூல பிரகிருதியும் சேர்த்தா 24. இந்த 24 அச்சேதன தத்துவமும் அந்த பிரகிருதி தானே. அந்த மூல பிரகிருதி எங்கேருந்து உண்டாச்சு? இப்ப சாஸ்திரங்கள்ல சொல்லுவா, எது மற்றொன்றிலிருந்து தோன்றியதோ அத பிரகிருத்தியும்பா, எது மற்றொன்று தோற்றுவிக்க முடியாதோ அத விகிருத்தியும்பா. இப்போ இந்த தானும் தோன்றி தன்னிலிருந்தும் பிறவற்றை தோற்றுவிக்கிறது, அதுக்கு பிரகிருதி விகிருதி விபாகம் பேர். இப்ப இந்த 24 தத்துவத்தில் 22 தத்துவங்கள், அதாவது மூல பிரகிருதியும் இந்த பிருத்திவியும் விட்டுட்டு மீதி 22 அது தானும் பிறவற்றிலிருந்து தோன்றியது, தனினின்றும் பிறவற்றை பிறப்பித்தது, அதனால அந்த 22 பிரகிருதி விகிருதி தத்துவங்கள். இந்த மூல பிரகிருதி இருக்கு பாருங்க, அது எங்கேருந்து தோன்றிச்சுன்னு தெரியல, அதிலிருந்து மற்ற பொருள்கள் தோன்றதை பார்க்கிறோம், ஆனா அது எதிலிருந்து தோன்றிச்சுன்னு தெரியல, அதனாலே அது கேவல பிரகிருத்தின்னு சொல்றான். அதே மாதிரி பூமியிலேருந்து வேற ஒன்றும் தோன்றல, அதனால அது கேவல விகிருதி. அதனால கேவல பிரகிருதி ஒன்னு, அத பிரகிருதி விகிருத்தியான 22 தத்துவங்கள், அதுக்கப்புறம் கேவல விகிருத்தியான பூமி, இப்படி மொத்தம் 24 தத்துவங்கள். இப்போ இந்த மூல பிரகிருத்தியே ஒரு உண்டான பொருள் தெரிகிறது, ஒரு காரியம் இருக்கு. காரியம் இருந்தா அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்திலிருந்து காரியத்தை தோற்றுவித்த கர்த்தா இருப்பான், இது சர்வநிச்சயம். அப்போ இந்த பிரகிருதி தோன்றியிருக்க இதுக்கு மூல காரணம் உபாதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பகவான் தான். அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதி பார்த்தோமோ முன்னால, அந்த மாதிரி தானே பல பொருளாக உருமாறினான், தானே உருமாறினதுனால இப்போ எல்லாமாகவும் உருமாறினான்னா, அப்போ இந்த மூல பிரகிருதியாகவும் உருமாறினான். அப்ப இந்த மூல பிரகிருதிங்கிறது யாரு, அதனுடைய உபாதான காரணம் எது? எம்பெருமானுடைய சங்கல்பம் அல்லது எம்பெருமானே உபாதான காரணம். சரி, ஒரு காரண வஸ்துவிலிருந்து காரிய வஸ்து, சரி இப்ப காரணம் சொல்லிருப்பங்க, காரிய வஸ்து பிரகிருதி ஏற்கனவே நமக்கு தெரியும், கர்த்தா ஒண்ணுமோனும், அதாவது அந்த கர்த்தாவை நிமித்த காரணம்னு சொல்றோம். இந்த நிமித்த காரணம் ஒரு பாண்டம் பண்ணிருக்கோம், மண்பாண்டம்னா அந்த மிருத்பிண்டம் உபாதான காரணம், அதுக்கப்புறம் அந்த குலாலன் அவன் நிமித்த காரணம், அந்த தண்டு சக்கரம் ஜலம் அது பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆறுத, அந்த அவகாசம் கால அவகாசம், இதெல்லாம் சககாரி காரணங்கள். இப்படித்தான் ஒரு பொருள் தோன்றுகிறது. அப்போ இங்கே தோற்றுவிக்கப்பட்டதான மூல பிரகிருதிக்கு பகவான் உபாதான காரணம் அல்லது பகவத் சங்கல்பம் உபாதான காரணம், நிமித்த காரணமும் அவனே, சககாரி காரணமும் அவனே. இப்படி மூகை காரணங்களாகவும் எம்பெருமானே இருக்கிறான். இது முன்னையே அடியன் ஞாபகம், எந்த பொருள் உண்டாகிறதோ அது சங்கல்பிக்க முடியாது. இப்போ மிருப்பிண்டம் கடமாறுது. அந்த மிருப்பிண்டம் நான் பானையாக மாறுகிறேன்னு சங்கல்பிக்க முடியுமோ? அது அச்சேதனம், அதனால சங்கல்ப ஞானம் கிடையாது, அதனால பண்ண முடியாது. இப்போ அந்த குயவன் நான் பண்ண பானை பண்ண போறேன்னு சங்கல்பிக்கலாம், ஆனா அவன் பானையாக ஆக முடியுமோ? ஆக முடியாது. அவன் கேவலம் சங்கல்பந்தான் பானையை பண்ணத்தான் முடியுமே தவிர தாம் பானையாக உருமாற முடியாது. அதே மாதிரி இந்த மிருப்பிண்டம் பானையாக உருமாறுமே தவிர நான் பானையை பண்ண போகிறேன்னு சங்கல்பிக்க முடியாது. ஆனா பகவான் விஷயத்தில் இந்த ரெண்டுமே இருக்கு. அவன் தானாகவும் உருமாறுகிறான், தான் சங்கல்பம் பண்ணின்றும் உருமாறுகிறான். அதனால இந்த வாழ்வியல் ரீதியிலே நமக்கு வெளியில திருஷ்டாந்தமா காண கிடைக்காததானது அந்த எம்பெருமான்கிட்டே இருக்கு. அதனால இந்த உலகத்தை தோற்றுவிக்கும் பிரகிருதி எவரிடமிருந்து தோன்றியதோ, இந்த ஜலத்தை கொண்டு ஜீவராசிகளை பூமியிலே எவன் தோற்றுவித்தானோ, மரம் செடி கொடிகளிலே மனிதர்களிடத்திலே மிருகங்களிடத்திலே அசையும் அசையா பொருள் சரம் அச்சரம்னு சொல்லுவார். இதுல எல்லாத்துக்குள்ளேயும் எவன் புகுந்து உரைகின்றானோ அவனே பிரம்மம். இப்போ இந்த உபனிஷத்து பிரம்மோபாசனத்தை சொல்லல, பிரம்மத்தை பத்தி சொல்லல, கர்மத்தை தான் பத்தி சொல்றேன்னா, இப்போ நாம ஒரு நாலு பிரஸ்னம் பார்த்தோம் முதல் அனுபவத்தில். இந்த நாலும் பரபிரம்மத்தை பத்தி தானே சொல்றது. முதல்ல சொல்லிட்டு கடைசியில தஸ்யைவம் திஷோ யஜ்ஞாத்மான்னு அந்த ஒரு பெரிய யஜ்ஞம் யாகம், அந்த யஜ்ஞத்துல இந்த ஜீவாத்மா தன்னையே ஹவிசா கொடுக்கறது, அந்த ஆத்மாவே ஹவிசா இருந்தங்க. அது அர்த்தம் பார்க்கும்போது நல்லா விஷயமா அனுபவிப்போம். அதனால முதல்லையும் கடைசியிலையும் இந்த பிரம்மோபாசனத்தை சொல்லி அதை அடையும் வழிமுறைகளை நடுப்புற சிற்சில இடங்கள்ல சொன்னா இது கர்மம்னு சொல்லி ஒதுக்கப்படாது. அதனால இந்த கர்மம் அந்த உபாசனத்துக்கு எவ்வளவு நெருக்கமா அது உபயோகமா இருக்குங்கிறத போக போக நன்னா அதை அனுபவிச்சு மகிழலான்னு சொல்லுண்டு. அடியேன் இந்த இன்றையதான உபன்யாசத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்ஜிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.